மூன்று நிமிட தியானம். மார்ச் 25, 2026, புதன்கிழமை. தலைப்பு: நவீன நாத்திகத்தின் நுட்பமான கண்ணி. மனப்பாட வசனம்: ஆயினும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாலை வஞ்சித்தது போல, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையான உத்தமத்தினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். 2 கொரிந்தியர் 11:3. இன்றைய தியானம்: நவீன நாத்திகம் என்பது வெறும் கடவுள் மறுப்பு மட்டுமல்ல, அது அறிவாற்றலின் எதிரியாக விசுவாசத்தை சித்தரிக்கும் ஒரு நுட்பமான பிரச்சாரமாகும். ஏதேன் தோட்டத்தில் நடந்தது போலவே பழமையான அந்த எதிரி இன்று அறிவுசார் முன்னேற்றம் என்ற நவீன முகமூடியை அணிந்து கொண்டு உண்மையான அறிவுக்கு கடவுளின் மரணம் அவசியம் என்று கிசுகிசிக்கிறான். விசுவாசத்தை அறிவின் அழிவு என்று முத்திரை குத்தி அவிசுவாசத்தினால் மக்களை மேன்மையானவர்களாக உணர வைத்து இந்த ஆவி வஞ்சிக்கிறது. சிலுவையின் விலையேற பெற்ற தியாகத்தை பரியாசம் செய்யும் புத்தகங்கள் விற்பனையில் சாதனை படைப்பதை காணும்போது, இது முன்னேற்றம் அல்ல, மாறாக ஏதேனில் முதல் வீழ்ச்சிக்கு காரணமான அதே பழைய சர்ப்பத்தின் கர்மம் டிஜிட்டல் யுகத்திற்காக புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த இயக்கத்தின் மிகப்பெரிய வஞ்சகம் என்னவென்றால், பாவத்தை இன்பத்திற்கான உரிமை என்று மறுவரையறை செய்வதும், எந்தவொரு ஒழுக்கத்திற்கான தார்மீக கேள்வியையும் சகிப்புத்தன்மையற்றது என்று முத்திரை குத்துவதுமாகும். நம்மை மீட்டெடுத்த அதே அன்பிற்காக நம் தேவன் இன்று பரியாசம் செய்யப்படுகிறார். அடுத்த தலைமுறையின் மனங்களில் இந்த சித்தாந்தங்கள் வேரூன்றுவதை நாம் வெறும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கும்போது, இரட்சகர் தேவையில்லை என்று உலகம் நம்ப வைக்கப்படுகிறது. நாம் அமைதியாகவோ அல்லது செயலற்றோ இருக்க முடியாது. விழித்துக் கொள்வது என்பது கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லாத அறிவு வெறும் வெற்றுக்கூடு என்பதையும், அது இருதயத்தை கடினப்படுத்துவதற்கே வழிவகுக்கும் என்பதையும் அங்கீகரிப்பதாகும். உண்மையான ஞானம் நம்மை படைத்தவரை மறுப்பதில் இல்லை, மாறாக அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுவதில் இருக்கிறது. உலகம் தன்னை புகழும் போலி அறிவொளி ஞானத்தை கொண்டாடும்போது நாம் சுவிசேஷத்தின் ஒளியை உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். இந்த அறிவுசார் போலி புரட்சிக்கு நமது பதில் அதன் பெருமைக்கு இணையாக பேசுவதல்ல, மாறாக சிலுவையின் உண்மையை அசைக்க முடியாத விசுவாசத்தோடும் அன்போடும் சாட்சியாக வாழ்ந்து காட்டுவதே ஆகும். அப்போதுதான் எதிரியின் நவீன ஏமாற்றங்கள் அவற்றின் கவர்ச்சியை இழக்கும். விழிப்புடன் இருப்போம், விசுவாசத்தில் உறுதியாக நிற்போம். கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அன்பை மனித பெருமையின் தற்காலிக போக்குகளால் மௌனமாக்க விடமாட்டோம். இன்றைய மேற்கோள்: அறிவுக்கு எட்டாத பல காரணங்கள் நம் இருதயத்துக்கு உண்டு. பிளேஸ் பாஸ்கல். பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: பரிசுத்தரின் அறிவு, AW டோசர். இப்புத்தகத்தை படிக்க கீழ்கண்ட இணைப்பை பயன்படுத்துங்கள். ஓப்பன் லிங்க். ஜபம்: பரலோக பிதாவே, உமது நாமம் பரியாசம் செய்யப்படுவதையும் மனித கருவத்திற்காக உமது அன்பு புறக்கணிக்கப்படுவதையும் கண்டு பாரமான இருதயத்தோடு உம்மிடம் வருகிறோம். எங்களுடைய மௌனத்திற்காகவும் தயக்கத்திற்காகவும் எங்களை மன்னியும். சத்தியத்தை அன்புடன் பேசும் தைரியத்தையும் எதிரியின் தந்திரங்களை பகுத்தறியும் ஞானத்தையும் எங்களுக்கு தாரும். இந்த யுகத்தின் ஆவியால் குருடாக்கப்பட்டவர்களின் இருதயங்களை உமது பரிசுத்த ஆவியானவர் எழுப்பச் செய்வீராக. சிலுவையின் அழகை நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: விசுவாசம் என்பது அறிவில்லாதவர்களுக்கு உரியது என்று கூறுவர்களைக் கண்டு அஞ்சாதீர்கள். உண்மையான அறிவு என்பது மனதை படைத்தவரை அங்கீகரிப்பதிலிருந்தே தொடங்குகிறது. இறை வார்த்தையில் நிலைத்திருங்கள். ஜெபத்துடன் பாஸ்டர் மரிய ஜோசப். ஃபோன் +91 924 31 83231.